ಯಸ್ಯಾಭವತ್ಪತ್ತಜನಾರ್ತಿಹಂತೋ ಪಿತೃತ್ವಮನ್ಯೇಷ ವಿಚಾರ್ಯ ತೋರಣಂ ತಂದೇ ವದಾರತಮನನ್ಯ ಲಭ್ಯಂ ಲಕ್ಷ್ಮೀನಸಿಂಹಂ ಚರಣಂ ಪ್ರಪದ್ಯೇ ಯೋಂತಃ ಪ್ರವಿಶ್ಯ ಮಮವಾಚ ಮಾಂ ಸೂಕ್ತಾಂ ಸಂಜೀವಯತ್ಯಗ್ಲಶಕ್ತಿಧರಸ್ವದಾಹಂ ನಾಮನ್ಯಾಂ ಚಹಸ್ತಚರಣಶ್ರವಣ ತ್ವಕಾದೀನ್ ಪ್ರಾಣಾನ್ ನಮೋ ಭಗವತೇ ಪುರುಷಾಯ ತಸ್ಮೈ ಶ್ರೀಮದ್ರಂಗಶಟಾರಿ ಸಂಯಮಿವರಾಲ್ಲಬ್ಧಾಗಮಾಂತದ್ವಯಂ ಶ್ರೀಮದ್ವೀರ ರಘೋತ್ವಾತ್ಯ ಷಡಜಿತ್ ಪದಾರವಿಂದಾಶ್ರಯಂ ಶ್ರೀಮತ್ವೇವದಂ ಸದೇತಿ ಗಯತೇ ಕಾರುಣ್ಯ ವೀಕ್ಷಾಸ್ಪದಂ ಸೇವೆ ರಂಗಧುರೀಣ ಸಾಸನವತಂ ನಾರಾಯಣಂ ಯೋಗಿನಂ ವೇದಾಂತ ದೇಸಿಗ ಯತೀಂದ್ರ ಕಟಾಕ್ಷಲಬ್ಧ ಕ್ರಯ್ಯಂತಸಾರಮನಪದ್ಯ ಗುಣಂಬುಧಾಗ್ರ್ಯಂ ನಾರಾಯಣಾಖ್ಯ ಯತಿದುರ್ಯ ಕೃಪಾಭಿಷಿಕ್ತಂ ಶ್ರೀರಂಗನಾಥ ಯತಿಜಯಕರಮಾಶ್ರಯಾಮಃ ಶ್ರೀರಾಮಾನುಜ ವಿದ್ವದುತ್ತಮ ಗುರೋ ಲಬ್ಧಾಗಮಾಂತದ್ವಯಂ ಶ್ರೀಮದ್ರಂಗ ಗುರುತ್ತಮಾರ್ಯ ಪದಯೋ ನಿಸ್ತಾತ್ಮ ರಕ್ಷಾಪರಂ ತ್ರಯ್ಯಂತಾರ್ಯ ಗುರುತ್ತಮಸ್ಯ ಪದಯೋ ಕೈಂಕರ್ಯ ದೀಕ್ಷಾರತಿಂ ವಂದೇ ನೈಧ್ರುವ ನಾರಸಿಂಹತನಯಂ ಶ್ರೀ ಸೌಮ್ಯನಾರಾಯಣಂ ಶ್ರೀಮದೇ ಶ್ರೀಲಕ್ಷ್ಮೀನಸಿಂಹಪರಬ್ರಹ್ಮಣೇ ನಮಃ ಶ್ರೀಮದೇ ಶ್ರೀಲಕ್ಷ್ಮೀನಸಿಂಹದಿ ವಿವಾದಗ ಸೇವಕ ಶ್ರೀಮನ್ ಷಡಗೋಪ ಶ್ರೀನಾರಾಯಣ ಇತೀಂದ್ರ ಮಹಾದೇಸಿಕಾಯ ನಮಃ ಶ್ರೀಮದೇ ಶ್ರೀಮನ್ ಷಡಗೋಪ ಶ್ರೀರಂಗನಾಥ ಇತೀಂದ್ರ ಮಹಾದೇಸಿಕಾಯ ನಮಃ ಶ್ರೀಮದೇ ಶ್ರೀ ಸೌಮ್ಯನಾರಾಯಣಾರ್ಯ ಮಹಾದೇಸಿಕಾಯ ನಮಃ. ಇಂದ್ರ ದಿನಂ ವೈಕಾಸಿ ಶುಕ್ಲ ನವಮಿ. நமக்கு பெற்ற தாயாய் பேதமில்லா தந்தையுமாய் மற்றுமுள்ள சுற்றமுமாய் மன்னிய பொன்னி ராசியுமாய் எத்திசையும் என்னுடைய இன்னொருவாம் பாக்கியமாய் உற்றமுனி ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம திவ்ய பாதுகா சிவக சிவன் சடகோப ஸ்ரீ நாராயண இதீந்திர மகாதேசிகன் நமக்கெல்லாம் தாயாயிருந்து இந்த நவி மும்பை சாக்கையை ஈன்றெடுத்து இன்று ஈன்ற முதல் தாயாய் நமக்கு அனுகிரகித்து இன்றும் இங்கே நம்ம சொல்லுவோம் எப்போதுமே அடற்புள் அரசினும் அந்தனர் மாட்டினும் அடற்புள் அரசினும் அந்தனர் மாட்டினும் இன்னமுத கடற்பள்ளி தண்ணினும் காவிரி உள்ளம் உகந்தபிரான் இடைப்பிள்ளையாகி வந்து எதிவர்னார் உரைத்தது உரைக்கும் எதிவர்னார் அப்படின்ற இதிலே இந்த உபய காவேரி என்னும் இரண்டு ஆறுகளுக்கு நடுவிலே ஸ்ரீரங்கத்தை திருவுள்ளம் என்று உகந்து அங்கே திருப்பள்ளி கொண்டு நம்மை இன்று வரை அனுகிரகித்து என்றென்றும் அனுகிரகித்து வரப்போகும் நம்முடைய ஸ்ரீமதி அழகிசிங்கர் இன்றைய தினம் திருநாடு அலங்கரித்த நாள் என்று திருவாராதனம் ஸ்ரீமதி அழகிசிங்கருக்கு. ஸ்ரீமதி அழகிசிங்கர் தாம் விபவ தசையிலேயே இப்படி இப்படி பண்ண வேண்டும் அப்படின்னு நமக்கு கிரமங்கள்லாம் நியமிச்சாயிருக்கு. இந்த கிரமங்கள்லாம் ஸ்ரீமதி அழகிசிங்கர் நியமித்தது என்பது அத்தியந்த பிரீத்தினாலே. எப்படி மீனானது தன்னுடைய குட்டி அந்த குஞ்சு மீனை வந்து கண்ணாலே கண் பார்வையாலேயே வளர்க்குமோ அந்த மாதிரி நம் ஸ்ரீமதி அழகிசிங்கர் தன்னுடைய திரு கடாட்சத்தினாலேயே எங்கேயோ அங்க சபையில் வெளியாயிருக்கும் அங்கிருந்து பார்த்து பார்த்து நமக்கு எல்லாம் கடாட்சி தருளிய விஷயங்கள் எல்லாம் புரிய பண்ணியாகும். அப்படி மீன் குஞ்சு எப்படி கண்ணால் வளர்ப்படுவோம் அந்த மாதிரி நம்ம எல்லாம் ஒவ்வொரு விஷயங்களும் சொல்லிக் கொடுத்து ஸ்ரீமதி அழகிசிங்கர் இன்று முதல் தாயாக இருந்து வளர்த்த சபை இது. இந்த இடத்திலே இன்று இப்படி இப்படி கிரமங்களோடு கொண்டாட வேண்டும் இதை அனுஷ்டிக்க வேண்டும் என்று ஸ்ரீமதி அழகிசிங்கர் நியமனப்படியே இன்று இது நடந்து வருகிறது. இதுல ஆசிரியமான வேத பாராயணம் பிரபந்த பாராயணங்களோட ஸ்ரீமதி அழகிசிங்கருக்கு மிகவும் திருவுள்ளமான திருநெடுந்தாண்டம் திருக்குறுந்தாண்டம் திருநெடுந்தாண்டகம் அப்புறம் இதெல்லாம் வந்து ஸ்ரீமதி அழகிசிங்கருக்கு சில பாசுரங்கள்லாம் ரொம்ப ஆனந்திச்சாகும். அதெல்லாம் சாத்துமுறையில் கட்டாயம் இருந்தே ஆகணும். அப்படிலாம் அழகிசிங்கர் நியமிச்சாயிருக்கு. நிறைய பல விஷயங்கள் ஒன்னொன்றும் பார்த்து பார்த்து அதாவது அந்த காரியக்கிரமத்துக்கு ஸ்கிரீன் பிளே அப்படின்னு சொல்லுவார். அப்படி ஸ்கிரீன் பிளே முதற்கொண்டு எழுதி கொடுத்தாயிருக்கு அழகிசிங்கர் எப்படி நாம் காரியங்கள்லாம் பண்ண வேண்டும் அப்படின்னு அந்த ஒரு காரணத்தினாலே அந்த பரிவின் காரணத்தினாலே அந்த வழிநடத்துதலின் காரணத்தினாலே அந்த நியமனத்தின் காரணத்தினாலே இன்று காரியங்கள் எல்லாம் மிகச் சிறப்பாக இங்கு நடந்து வருகின்றன. அத்தனை காரியங்களும் அப்பரிய நமக்கு எப்படி இன்று முதல் தாயாய் இருந்து நமக்கு எல்லாம் அறிவுறுத்தி நாம் இப்படிலாம் பண்ண வேண்டும் என்று சொல்லி வந்து அதே ரீதியிலே இன்று முயம்பால் வளர்த்த இதத்தாயாய் நம் பிரகதம் ஸ்ரீமதி அழகிசிங்கர் இத்தனையும் கணிசித்து ரொம்ப ஆசிரியமான ரீதியிலே நேற்று கூட விசாரிச்சாச்சு எல்லாம் எப்படி நடக்கிறது என்ன எது என்ன கிரமங்கள் எல்லாம் அப்படி இதத்தாயாய் எழுந்தருளி நம்முடைய பிரகதம் அழகிசிங்கர் இந்த மாதிரி சிறப்பாக பண்ணணும் எல்லாத்தையும் நன்னா பண்ணணும் அப்படின்ற ஒரு துறையோடு நாம் நன்றாக என்னென்னைக்கும் இதிலேயே ஈடுபட்டு இருக்க வேண்டும் மேலும் மேலும் உயர வேண்டும் என்பதிலே திருவள்ளம் கொண்டு அழகிசிங்கர் மிக மிக ஒரு இதத்தாயாய் எழுந்திரலிருந்து நமக்கு அனுகிரகித்து வரும்படி. அப்படி இந்த விஷயத்தில் ஒரே ஒரு சாமியம் அது மாத்திரம் சொல்லிட்டு இன்னைக்கு சுருக்கமாக போற்றி வகுப்பதும் பொந்தி உள்கொள்வதும் பொங்கு புகழ் சாற்றி வளர்ப்பதும் சற்றல்லவோ முன்னம் பெற்றமைக்கே என்று நாம் என்ற ரீதியிலே ஆச்சாரியர்களுடைய திருநக்ஷத்திரங்கள் முதலான நிலங்களிலே ஆச்சாரிய ஸ்மரணம் பண்ணுவதுண்டு. இன்றைய தினம் திருநக்ஷரம் அன்னு இன்றைய தினம் திருநாடு அலங்கரித்த தினம் வானாடு உகந்த தினம் நம்முடைய வில்லியவர் மகிழ்ச்சிங்கர் இந்த மாதிரி ஒரு அதாவது மருளற்ற தேசிகர் வானுகப்பால் இந்த வையெல்லாம் இருளற்று இறைவன் இணையடி பூண்டு உய்ய எண்ணுதலால் என்ற ரீதியிலே தான் வானுகந்த காரணத்தினாலே நம்மை ஒரு உயர்ந்த ஒரு ஆச்சாரனிடத்திலே நம்மை நம் கையை பிடித்து கொடுத்துவிட்டு ஸ்ரீ அழகர் திருநாடு அலங்கரித்த நாள் என்று. ஆக இந்த தினம் நாம் நினைக்க வேண்டியது ஒன்று, சாக்ஷாந் நாராயணோ தேவஹா கிருத்யா கிருத்வா மர்த்தியமயம் தனும் மக்தானுத்தரத்தை காருண்யாத் சாஸ்திரபாணியான ரீதியிலே காருண்யாத்து சாஸ்திரபாணியாக கருணையே முதலாக கொண்டு சாத்திரங்களை கைக்கொண்டு எம்பெருமான் தானே வீதகாடை பிரானான எம்பெருமான் தானே பிரம்மகுருவாய் அவதரித்தான் என்பது சாத்திரம். ஆகினாலே எம்பெருமானுக்கு சொன்ன அத்தனை விஷயங்களும் ஆச்சாரின் விஷயத்திலும் வியாப்தி உண்டு. ஆக மிக உயர்ந்த விஷயம் பிரபன்ன தினத்தான கூட்டஸ்தரான நம்மாழ்வார் அத்வைதிகளின் மிடல் பிடிக்கும் விதமாக என்று அழிச்சிங்க சாய்ச்சாகும், அப்படி நெஞ்சை பிளக்கும் விதமாக என்று சாய்ச்சாங்க. அப்படி முதல் பாசனத்திலே எடுத்தடுப்பிலே உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன், அயர் வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், துயரது சுடரடி தொழுதழன் மனனே அப்படின்னு இந்த மாதிரி எம்பெருமான் நிர்குண பிரம்மம் என்று சொன்னவர்களை மிடர் பிடிக்கிறார் நம்மாழ்வார் என்று ரொம்ப பெருமிதமாக அழிஞ்சு சாதித்தாகும். அப்படி எம்பெருமானுக்கு குணம் உண்டு, அதனால ஞானம் உண்டு, விக்கிரகம் உண்டு, அவருக்கு சொத்துக்கள் உண்டு, அவர் சர்வசேஷி என்றெல்லாம் சொல்லும் விதமாக உயர்வர உயர்நலம் என்று சொன்னார். அதாவது இன்னொருத்தர் இவரை விட உயர்ந்தவர் என்று சொல்ல முடியாத அளவுக்கு நம் ஆச்சாரியர்கள் உயர்ந்தவர்கள். அதனால் நம் ஸ்ரீமதி அழகிரிசிங்கர் அந்த அளவுக்கு நமக்கு உயர்வர குணங்களின் அதாவது கல்யாண குணநிதி, அப்படி கல்யாண குணகண மகாரணவன் என்று எப்படி எம்பெருமானை சொல்கிறோமோ பரத்துவம் ஆதியாக சௌலபியம் ஈராக அத்தனை குணங்கள் எத்தனை எம்பெருமானுக்குண்டோ அத்தனையும் நம் ஆச்சாரனுக்கு உண்டு. அழிக சாய்ச்சாகும் எனக்கு இன்னொரு குணமும் உண்டு அப்படின்னு சாய்ச்சாகும். அது என்னன்னா எனக்கு கோபம் அடியேன் விஞ்ஞாபிப்பேன், என்ன அடியேன் பெருமாளுக்கே கோபம் இருக்குவேன், பெருமாளுக்கு இல்லாத கோபமா அப்படின்னா எனக்கு இருக்கிறது கோபம் என்னும் பெரும் குணம் அப்படின்னு சாய்ச்சோம். அதனாலே காரியங்கள் பண்ணும்பொழுது குற்றம் ஏற்பட்டால் எம்பெருமான் விஷயத்திலே தவறு ஏற்பட்டால் மட்டும் ஸ்ரீ ஹரிசங்கர் கோவிச்சினாகும். அடியன் எப்போதும் விஞ்ஞாபன் அழிவிடத்தில் அழிஞ்சிடத்துல அடியன் ரசிக்கும் குணத்திலே மிக மிக தலையாய குணம் கோபம் அப்படின்னு. நான் உன்னை கோச்சினதே இல்லையடா, நீ அதை எப்படி ரசிக்கிற அப்படின்னு கேட்டாங்க. இல்லடியன் கோச்சிக்கிறத பார்க்கும்போது அது அந்த நர நரன் பல்ல கடிக்கிறத பார்க்கும்போது அவ்வளோ அழகா இருக்கும், ஹை நீ என்ன ரொம்ப ஸ்தோத்திரம் அப்படின்னு சாய்ச்சாங்க. இல்லடியன் அது அந்த அழகே தனி அப்படின்னு சாய்ச்சா அழுவார். அதுதான் வந்து அது இது உதுன்னு சொல்றார் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க அழிச்சிங்க. அது இது உது அப்படின்னு சொல்லுவாராம் ஆழ்வார் பெருமாளை அனுபவிக்கிறத. அது பொம்நாட்டிகள் அந்த காலத்துல சொல்லுவா, எங்க காத்துக்கார நரநரன் பல்ல கடிக்கணும் அதை நான் பார்க்கணும் அப்படின்னு. அந்த காலத்து பொம்நாட்டிகள் இந்த காலத்து மட்டும் சொல்ல தெரியாது. அதனால அதுவே ஒரு அழகுன்னு அந்த காலத்து பொம்நாட்டிகள்லாம் கொண்டாடுவாளாம், அந்த மாதிரி கொண்டாடுறாடா. அப்படி அழிஞர் வந்து கோபம் என்னும் பெருங்குணம் கொண்ட கோபம் ஒன்று உள்ளது என்று ஆழ்வார் சொல்றார். அதனால எல்லாமே நம்ம அழிஞர்களது ஏறிட்டு கொண்ட கோபம் தான். காரியங்கள் குறைவாக ஆகும்போது அழிஞர் கோபம் வரும். மற்றபடி அழிஞரை போன்ற ஒரு பிரசன்ன சுபாவி நாம் பார்க்கவே முடியாது. அப்படி வந்து கொண்டாடிய ஆக அது உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் என்று எம்பெருமானுக்குள்ள அத்தனை குணங்களுக்கும் எம்பெருமான் நம் ஆச்சாரியன் ஸ்ரீ அழகேசிங்கர் இடத்திலும் வியாப்தி. மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன், நாம் எல்லாம் எப்படி இருந்தோம், இடக்கை வழக்கை தெரியாத ஆட்சிகள் போல் நாம் எல்லாம் இருந்தோம். நமக்கு இன்னைக்கு இந்த மாதிரி தனியர்கள் அந்த இந்த சன்னதியில அழிஞர் நியமிச்சு முதல் தாயான பெரிய விஷயங்கள் நியமிச்சு இதத்தாயான பிரதம விஷயங்களுடைய கண்காணிப்பில் ஒவ்வொரு நாளும் இந்த உற்சவங்கள் எல்லாம் நடக்கும் பொழுது பூர்த்தியாக சன்னதி கிரமப்படி இந்த இடத்துல நாம் வாழ்த்து திருநாமங்களும் தேசிகன்மங்களும் ஆதிய சுலோகங்களும் பூர்த்தியாக சேவித்து நித்தியம் இங்கே சன்னதி தனியன் அத்தனை சன்னதி தனியன்களும் கமப்பி ஆத்தியம் ஆரம்பித்து பிரதம அழிஞர் வரைக்கும் நாம் சேவித்துக் கொண்டு வருகிறோம்னா அது அழிஞருடைய திருவுள்ளம் இங்கே பரிபூர்ணமாக இருப்பதனால் மட்டுமே. அப்படி மயர் வர மதிநலம் நம் விஷயத்தில் நாம் அப்படிதான் சொல்ல முடியும். அதனாலே நமக்கு ஒன்றுமே தெரியாத இடக்கை வழக்கை தெரியாதவளாய் இருந்த நம்மை ஒரு ஒரு மயர்வின்றிக்கே நமக்கு நல்ல புத்தியை அருளி மேலும் மேலும் இந்த மார்க்கத்திலே ஈடுபடியாக ஈடுபடும்படியாக அனுகிரகம் பண்ணியிருக்கிறார் ஐசிங்கர். அதனாலே மயர்வர மதிநலம் அருளினரும் அவரே. அப்புறம் அயர்வரும் அமரர்கள் அதிபதி ஐசிங்கர் நமக்கெல்லாம் அதிபதி. நம்மெல்லாம் எப்படி அமரர்கள் ஆகிட்டோம் அப்படின்னாக்கா நாளைக்கு என்றோ ஒரு நாள் நம்ம எல்லாம் அமரர்களுக்கு துல்லியமாக ஆக்கி வச்சுட்டார் ஐசிங்கர் இல்லையா. நம்முடைய பெரிய விஷயங்களும் இப்ப பிரகதம் அழிசிங்கரும் இங்க இருக்கிறவா அத்தனை பேரையும் ஒரு காலத்தில் அந்தமில் பேரின்பத்து அடியவரோடு எமை வைத்து முந்தி இழந்தனவெல்லாம் முழுக்க தந்து ஆட்கொள்ளும் அந்தமில் அருளாழி பெருமான் அப்படின்னு தேசிகன் சொல்ற மாதிரி நம்ம எல்லாரையும் அந்த அமரர்களோட கொண்டு வச்சு சமமா ஆக போறார் ஒரு நாள். அதனால நம்ம இந்த நிலத்தேவர்கள் வணங்கும் சொல்றவர்கள் அந்த நிலத்தேவர்கள் என்ற ரீதியிலே நம்மல்லாம மரரா ஆக்கினவர்கள் நம்ம அழிச்சிங்கர். அந்த ரீதியிலே நம்ம அழிசிங்கர் நம்மை அமரர்கள் ஆக்கினார். அது என்ன சுவாமி அயர் வரும் அமரர்கள் அப்படின்னா நமக்கு அயர்வே கிடையாது ஓய்வே கிடையாது, தினோ உற்சவம் நமக்கு இங்க. அதனால இந்த உற்சவங்கள் நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரியே நாம் இதிலே மேலும் மேலும் அபவர்க்க பூர்வரங்கம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அங்கே நடக்க போவதற்கு இங்கே ஒத்திகை நாம் பார்க்க வேண்டும். அதனால அங்கே கண்ணு கூட இமைக்க மாட்டா, இமையாத அவர்கள் இமையவர்கள் இல்லையா. அதனால அந்த மாதிரி இமைக்க கூட கூடாம இங்கேயும் நாம கைங்கரியம் பண்ணாதான் அதுக்கு ஒத்திகையாக இது அமையும். அதனால நம்மை அயர்வரும் அமரர்களாக ஓய்வே இல்லாமல் சதா சர்வகாலமும் பகவத் பாகவத் ஆச்சாரிய கைங்கரியத்திலே ஈடுபட்டு கொண்டு வரும் நிலத்தேவர்களாய் ஆக்கியவர் நம் ஸ்ரீமத் அழகிசிங்கர். இப்போது பிரகதம் ஸ்ரீமத் அழகிசிங்கர். ஆக துயரரு சுடரடி தொழுதன் மன்னமே, எம்பெருமானுக்கு இந்த விக்கிரகம் இருப்பது என்பதை இதை விட அழகாக சொல்ல முடியாது. தொழுது அதாவது எழு என் மனமே, என் மனமே நீ உயர், எப்படி உயர்வாய் நீ தொழுது எழு அப்படியே இதெல்லாம் அழிங்க சாய்ச்சா ரொம்ப ஆசிரியம். அதாவது தொழுது எழு, நீ ஒன்றை தொழுது உன் வாழ்க்கையில் உயர். எதை தொழுது? சுடரடி தொழுது, அடி தொழுது எழு என் மனநே அப்படிங்கிறார். ஒரு திருவடி இருக்கு, அந்த திருவடியை போய் தொழுது நீ உன் வாழ்க்கையிலே உயர் அப்படிங்கிறார். அந்த திருவடி எங்கன்னா இருட்டா இருக்குமா, டார்ச் அடி பார்க்கணுமா, இல்ல மொபைல்ல பிளாஷ் லைட் போட்டு பார்க்கணுமா? சுடரடி தொழுது எழு மனநே, அப்படி பிரகாசமாக இருக்கக்கூடியதான ரொம்ப அத்தியாச்சரியமான திருவடிகள். அந்த சுடரடியை தொழுது எழு அப்படின்னா, சரி அந்த சுடரடியை தொழுதால் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, சுயர் அரு இப்பிறவி என்னும் துயரை அறுக்கக்கூடியதான துயர் அரு சுடரடி தொழுதழன் மனனே அப்படின்ற ரீதியிலே நம்முடைய ஆச்சாரனுடைய திவ்ய திருவடிகளானவை இப்படி நம்முடைய பிறவி என்ற பிறவி என்று சொல்லக்கூடிய இந்த பிறவி துயரை அறுக்கக்கூடியதான அறுத்து நமக்கு அந்தமில் பேரின்ப பெருவாழ்வை அளித்து சதா பசியந்தி சூரையா என்ற ரீதியிலே தேவர்களைப் போல நாம் எப்போதும் எம்பெருமானை அனவரதம் சேவித்துக் கொண்டு அவனுக்கு எப்போதும் கைங்கரியம் பண்ணிக்கொண்டு இருக்கும்படிக்கு நமக்கு பெருவாழ்வு தொழுது எழு என்ற ரீதியை நம்மை இழப்பண்ண வைக்கும் திருவடிகள் நம் ஆச்சாரனுடைய திருவடிகள் என்ற ரீதியிலே ஆச்சாரனுடைய திவ்யமங்கல விக்கிரம் அத்தியாச்சரியம். நான் எப்பவுமே அடியன் வந்து சொல்லுவேன், இந்த மாதிரி ரொம்ப அழுகிற பூவை பூவண்ணா அப்படின்னு போய் சேவிப்பேன். பூவை பூவண்ணா உன் கோவில் நின்று இங்கனே போந்துடு, நான் கருப்புடா எங்க அழிங்கர் ரொம்ப சோப்பு அப்படின்னு, எங்க அழிங்கர் எங்க அழிங்கர் அழிங்கர் சாய்ச்சாரது இஞ்சிபோட்டு அழிங்கர், எங்க அழிங்கர் சோப்பு ரொம்ப சோப்பு, எங்க அழிங்கர் தலை குனிஞ்சு தலை பெறமாட்டார், நான் கொஞ்சம் கருவி அப்படின்னா சாய்ச்சா அழிங்கர். இதெல்லாம் வந்து என்னன்னா கருவினா என்ன, அந்த மாதிரியான வந்து இந்த சிஷ்ய சம்பிருத்தியை கொண்டு கடாட்சித்து நமக்கார் நான் நிலத்தை என்று சாத்விக அங்காரம் கொள்வேன் அப்படின்னா அழிங்கர் சாய்ச்சாங்க. ரொம்ப ரொம்ப அதாவது உற்சாகமாய் நம்மளெல்லாம் ஈடுபடுத்திக் கொண்டு உபாதேயரில் பிரதானர் என்று சுவாமி தேசிகன் சொன்னபடிக்கு ஆச்சரிப்பிக்கைக்கு ருச்சியும் சக்தியும் உடையவனாய் பிரம்ம விதுப்பியா பரம்போதம் கிஞ்சித் வித்தியத்தை என்ற ரீதியிலே ஒரு சிறந்த பிரம்மவிதாய் இருப்பவரே உபாதேயர், அதாவது ஆச்சரிப்பிக்கிறதுக்கு ஆச்சரிப்பித்தலுக்கு தகுந்தவர் உகந்தவர் உயர்ந்தவர் என்ற ரீதியிலே சுவாமி தேசிகன் சொன்னபடியே நமக்கு மிக உயர்ந்த ஆச்சாரியன் லட்சுமி நரசிம்மன் அனுகிரகத்தினாலே நமக்கு பிராப்தமான நம்முடைய பிரியசிங்கர், அந்த பிரியசிங்கர் நமக்கு காட்டிக் கொடுத்த நம்முடைய பிரபுத மகிஷிங்கர் என்ற ரீதியிலே மேன்மேலும் மிக விளங்க என்ற ரீதியிலே நாம் மேலும் மேலும் மேலும் இப்படி எம்பெருமான் ஆச்சாரியன் பாகவத கைங்கரியம் பண்ணிக்கொண்டு மேலும் மேலும் உயர வேண்டும், துயரது சுடரடியை தொழுது நாம் மேன்மேலும் எழ வேண்டும் என்று இந்த புத்தியை சதா சர்வ காலமும் நமக்கு கைங்கரிய புத்தியை எம்பெருமானும் ஆச்சாரியனும் அருள வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே சிம்மதே வெங்கடேசாய வேதாந்த பிரவேணமா வாதித்துவசிரோபங்க பஞ்சான பிராக்கிரமா ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய சிரம் விஜிதாம்புவி ஸ்ரீமதே ஸ்ரீ லட்சுமியின் சிம்மதி விபாதுகாசிரோ ஸ்ரீநாராயண இந்திரமாதிசிகானமா ஸ்ரீமதே சிவன் சுகோ ஸ்ரீ ரங்கநாத இந்திரமாதிசிகானமா ஸ்ரீமதே ஸ்ரீ சௌமிய நாராயணார்ய மகாதேசிகாய நமஹா.